सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै கடிதம் எழுதிய உறவா கள்ளுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா நாடம் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தா வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வானுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதீது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா துன்பம் எல்லாமே இருவருக்கும் எழுந்தா ஏது ஒன்றுபட்ட போது சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா கண்ணுக்குள்ளோ